தலைப்பு: செல்லா காசு. சொல்லாத காசுகள் செல்லாத காசுகளாய், இரண்டாயிரங்கள் இரவோடு இரவாய் கருப்பாயிரங்களாய், ஏடிஎம்மில் இல்லாத காசு எம்எல்ஏவிடம், பதுக்கியது போதாமல் சாமானியனிடமும் பறித்தான். டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டலில் ஒளிர்ந்தது. கொள்கையாம் சட்டமாம் அரசு செய்கையில்